எண்ணிய கணமே எதனையும் தர வரும் ஈசன் வடிவான அண்ணாமலை. எண்ணிய கணமே எதனையும் தர வரும் ஈசன் வடிவான அண்ணாமலை. பண்ணிய வினைகளை களையும் மலை, பலயுகம் கடந்து விளையும் மலை. பண்ணிய வினைகளை களையும் மலை, பலயுகம் கடந்து விளையும் மலை. பார்வதிநாதனையே தினம் நேரின் காட்டும் மலை, பார்வதிநாதனையே தினம் நேரில் காட்டும் மலை. ஆதிலிங்கமே அண்ணாமலை, ஜோதிலிங்கமே அண்ணாமலை, ஆதிலிங்கமே அண்ணாமலை.